ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാ രംഗിണിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിതയമനുഗണം ശിഷ്ടതാപൂർണമഗ്ര്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീരംഗേശപദേ സമർപ്പിതഭരം ശ്രുത്യന്തരാമാനുജ ശ്രീയോഗീന്ദ്രഗുരുത്തമേനയമിനഃ ശ്രുത്യന്തവിദ്യാത്മനഃ പ്രാപ്തശ്രുത്യപദം സയുഗ്മഹൃദയം ശ്രീവാസ രാമാനുജാത് ശ്രീശ്രീവാസമുനീന്ദ്രദേശികമണിം ശ്രേയോനിധിം സംശ്രയേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി ജയത്യാശ്രിതസന്ത്രാസധ്വാന്തവിധ്വംസനോദയഃ പ്രഭാവാൻ സീതയാ ദേവ്യാ പരമവ്യോമ ഭാസ്കരഃ. അതാവത് സുന്ദര സുഭാഷിതം അപ്படின்ற ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு தலைப்பு. சுந்தரகாண்டம் மொத்தமே சுந்தரமாக இருக்கக்கூடியது, சுந்தரம்னா அழகா இருக்கக்கூடியது. அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை, ஒரு எப்படி ஒருத்தன் யோசிக்கணும், செயல்படணும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில செயல்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியது தான் சுந்தரகாண்டம். ஏன்னா ஹனுமாருக்கு இக்கட்டு வந்தது, தாயாரான மகாலட்சுமி தாயா இருக்கக்கூடிய சீதைக்கு இக்கட்டு வந்தது. இப்படிப்பட்ட கஷ்ட காலங்கள்லாம் நாம எப்படி செயல்படணும் அப்படின்றத காண்பிக்கக்கூடியதுதான் இந்த அழகான சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்துல நாம அனுபவிச்சுட்டு வரக்கூடிய பழமொழிகள்ல இன்னைக்கு நாலாவது பழமொழி. இதுவரைக்கும் மூணு பழமொழி அனுபவிச்சிருக்கோம். முதல் பழமொழி வந்து பர்த்தானாம பரம்நாரியாக பூஷணம் பூஷணாதபி, அதாவது மனைவிக்கு உயர்ந்த அணிகலன்றவன் அந்த கணவன் தான் அப்படின்றத சொன்னோம். அது சாமான்யமா எடுத்துக்க கூடாதுன்னு பகவத் பரமா சொன்னோம். அதாவது எம்பெருமான் வந்து நமக்கெல்லாம் கணவனாகவும், நாமெல்லாம் அவனுக்கு எப்படி வந்து மனைவியை போன்று அவனுக்கு எப்படி கைங்கரியங்கள்லாம் பண்றோன்றத முதல் விஷயமா சொன்னோம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பழமொழி அது என்னன்னா, ஆச்சார வர்ஜிதா புத்திஹி விபரீதா அப்படின்னு. அதாவது ஆச்சாரம், பண்பாடு இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்படி இருக்கக்கூடிய புத்தி வந்து விபரீதம், அதாவது கெட்டதை தான் விளைவிக்கும் அப்படின்றத ரெண்டாவது சொன்னோம். மூணாவதா அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம், அதாவது கவலைப்படாம இருக்கிறது, கஷ்டப்படாம இருக்கிறது, அனிர்வேதம்னா துக்கப்படாம இருக்கிறது தான் நமக்கு வந்து நல்ல பெரிய ஜெயத்தை கொடுக்கும், பரம் சுகம் நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்ன்றத மூணாவது பழமொழியா பார்த்தோம். இன்றைக்கு நாலாவது பழமொழி, ரொம்ப முக்கியமான பழமொழி. அது என்ன அப்படின்னா, ஆம்நாயானாம் அயோகேன வித்யாம் பிரசித்திலாமிக. அதாவது இன்னைக்கு இருக்கிற பழமொழியினுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, வேதம் இல்லாத கல்வியானது வீண் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அல்லது வேதத்தை ஓதி அதனுடைய அர்த்தங்களை மறந்து போன கல்வி வீணா போயிடும் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்ற, கல்வி எல்லாமே உயர்ந்தது தான், ஆனா நாம இந்த சரீரத்தை எதுக்கு எடுத்தோம், இந்த உடம்பு எதற்காக பகவானால நமக்கு அனுகிரகிக்கப்பட்டது அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் நம்ம ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுண்டு, பரமாத்மாவான பகவானான ஸ்ரீமன் நாராயணனை பத்தி தெரிஞ்சுண்டு அவனை அடையணும் அப்படின்னு. அதாவது இது எப்படி நாம நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம ஆழிமலை கண்ணா பாசுரம் வேற பார்க்க போறோம், ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பாசுரத்தோட இதை சேர்த்து சேர்த்து பார்க்கறது எவ்வளவு அழகு அடி, என்னோட ஆச்சாரியன் சொல்லுவேன். அதாவது நாம ரெண்டுத்தையும் உபய வேதாந்தம் வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு அப்படியே அந்த ரசம்ன்றது ரெண்டுமே ஒரே நேரத்துல கிடைக்கும். சம்ஸ்கிருதத்தினுடைய அர்த்தங்களை அந்த ரசம், ஆழ்வார்கள் மனசு உள்ள இருந்தது அந்த ரசம். மூணாவது ஒரு ரசம் சொல்லலாம், சுவாமி தேசிகன் போல நல்ல, அதாவது பராசர பட்டர், பாஷ்யக்காரர், இப்படி நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிற ஆச்சாரியால் இருக்காளே அவர்களுடைய ஸ்ரீசூக்தியான அதுலேருந்தும் வரக்கூடிய ரசம். இப்படி ரசத்ரயம், அதாவது மும்மாரி பிழிஞ்சதுன்னா இந்த ரசத்ரயம் கூட மும்மாரின்னு வச்சுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்னைக்கு சொல்ல போற பழமொழி என்ன அப்படின்னா, இந்த மறந்ததை வச்சு, அதாவது வேதம் இல்லாத கல்வி வீண் அல்லது வேதத்தை மறந்த கல்வி, வேதம் படித்து அதனுடைய அர்த்தங்கள் படி செயல்படாம மறந்த கல்வியானது வீண் அப்படின்னு சொல்லப்படுறது. சுவாமி இது சுந்தரகாண்டத்துல எங்க இருக்கு அப்படின்னா, சுந்தரகாண்டத்துல 15வது சர்க்கத்துல, அதே மாதிரி 38வது ஸ்லோகத்துல இருக்கு. 15வது சர்க்கம், 38வது ஸ்லோகம் சுந்தரகாண்டத்துல. அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி தேசிகன் என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம். சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதம் இல்லாத கல்வி அப்படின்றது சுமையான கல்வி அப்படின்றார் தேசிகன். சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகைவ என்று நான் நிறைய படிச்சிருக்கேன் சுவாமி. ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்லுவா, சில பேர்லாம் விசிட்டிங் கார்டு போட்டு அடியன் பாத்துருக்கேன். எப்படி இருக்கும்னா, விசிட்டிங் கார்டே பத்தாது, இந்த விசிட்டிங் கார்டில் போய் பின்பக்கம் வேற அடிஷ்னல் ஷீட் வேணும் போல இருக்கு, அப்படியெல்லாம் போடுவா. அப்ப அந்த கல்வி எல்லாம் வீணா அப்படின்னா, ஆமா இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் அது சம்பாத்தியத்துக்கு உதவது. ஆனா பகவான் இந்த சரீரம்ன்றதை கொடுத்தது எதற்கு? சம்பாதிச்சு நன்னா இருக்கிறதுக்கா? அப்படி அதுக்கு மாத்திரம்தான் கொடுத்தாரா அப்படின்னா, அது முக்கியம். அதே நேரத்தில் அதை விட உயர்ந்தது என்ன தெரியுமா? துர்லபமான மனுஷ்ய தேகம். துர்லபம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பொன் கொடுத்து ஒரு வஸ்துவை வாங்கினோ அதை வீணாக்குவோம். அதாவது பாரதியார் சொல்லும்பொழுது சொல்லுவார் இல்லையோ, அதாவது இந்த வீணையை வந்து புழுதியில எரியறதுன்றது சரிப்படுமா? வீணை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஒரு மரம், அழகான மரத்தை பார்த்து அந்த மரத்தை அறுத்து அதை குடைஞ்சு அழகாக செய்து அதற்கு அழகான அந்த தந்திகள்லாம் மீட்டி எவ்வளவு வேலை. பக்குவமான அந்த வீணைய புழுதியில எரியற மாதிரி நம்ம பண்ற காரியம் ஆயிடும் அப்புறம். அப்ப என்ன பண்ணணும் நாம அப்படின்னா, இந்த சரீரத்துக்கு உண்டான கல்வியான வேதாந்த கல்வியை பயில வேணும். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றார், சுமையான கல்விகள் சூழ வந்தாலும். மற்ற கல்விகள்லாம் சுமையான கல்விகள் ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு, ஆத்மா அந்த கல்விக்காக வரல. தொகைவ என்று அதெல்லாம் பேர் தான், அதெல்லாம் நம்பர்ஸ் தான். நான் எத்தனை படிச்சிருக்கேன் அப்படின்னா, 5 MA படிச்சிருக்கேன் அப்படின்றா, இல்ல PhD பண்ணிருக்கேன், டபுள் PhD பண்ணிருக்கேன் அப்படின்றா, டிலிட் பண்ணிருக்கேன்றா. மேல மேல படிப்புகளுக்கு எல்லையே இல்லையோ இல்லையோ, ஆனாலும் சொல்லிகிட்டே இருக்கா. இது உலக கல்வி. உலக கல்வியை காட்டிலும் வேதாந்த கல்வி எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து அழகா சொல்லி காமிக்கிறா பிரமாணம் தெரிஞ்சவாள்லாம். அதாவது 14 கல்விகள் உண்டு முக்கியமாக. அது என்ன அப்படின்னா, அதாவது அங்காணி வேதாகா சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தரகா புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாஹியதா சதுர்தசன்ற ரீதியில 14 வகையானது. என்ன அப்படின்னா, 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அடுத்தது 6 அங்கங்கள் அதற்கு. அதாவது இந்த 4 வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 6 அங்கம் தேவைப்படும். இந்த 6 அங்கம் இருந்தாதான், இப்போ நாமளே வந்து நம்ம வண்டி இருக்கு, நம்ம வண்டியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேட்டலாக் மாதிரி ஒன்று கொடுக்குறா பாருங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த 6 அங்கம். இதை தவிர புராணம் தர்மசாஸ்திரம் மீமாம்சா நியாயம் இப்படின்னு 4. இப்படி இருக்கக்கூடிய இந்த அத்தியாச்சரியமான இந்த வேதம், இந்த கல்வியை படிக்கலை அப்படின்னா அது சுமையான கல்வி அப்படின்றார். அப்படின்னா இதை படிக்கணும் அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியறது நமக்கு. சரி, இப்போ இது என்ன சிச்சுவேஷன்னு பார்க்கணுமோ இல்லையோ. சுந்தரகாண்டம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், ஹனுமாரோடையே பிரயாணம் பண்ணுவோம் எல்லாரும். ஹனுமாரோட பிரயாணம் பண்ணால் மனசில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் போக்கி ஹனுமார் கரெக்டான ஒரு வழியை நமக்கு காண்பித்துண்டேக்கு போவார். அது என்ன அப்படின்னா, தாயாரை அவர் தரிசனம் பண்ணுற, பார்க்குற. தாயாரை பா இது வரைக்கும் தேடினார், மண்டோதரியை பார்த்தார், மண்டோதரியா ஒருவேளை அப்படின்னு முதல்ல யோசிச்சார். அப்போதான் ஆஸ்போட்டையாம அசச்சும்ப புச்சம்னு ஏறினார் இறங்கினார். அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், ரொம்ப அவருக்கு குழப்பம் அதிகமாகிடுது. ஒருவேளை மந்தோதரியா சீதா, அப்புறம் தான் மனசில் தேத்திண்ட. அதாவது எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும், எவ்வளவு அழகானவனாக இருந்தாலும் ராமனுக்கு சமமாக ஆக மாட்டான். ஆகாதவன் கூட சீத்தை இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அப்புறம் அசோகவனி கையில் தேடின. அங்கே தான் சீத்தை தென்படுறா. சீத்தையா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம் வந்துடுது. அப்ப அந்த சந்தேகத்துல சொல்ற ரொம்ப அழகான வார்த்தை, ஆம்னாயானாம் அயோகேன. ஆம்னாயம்னா வேதம். வேதம் இல்லாது போனா வித்யானது பிரசிச்சிலாமிக. அதாவது என்ன, வேதத்தோட இருக்கிற கல்வி ரொம்ப முக்கியமானது. அப்படி வேதத்தை ஓதாது, அபியாசம் ஒழுங்கா பண்ணாது, மறந்து போயிடுத்துன்னா அது எப்படி இருக்குமோ, திரு திரு திருன்னு மொழிப்போம். நமக்கு ஒரு விஷயம் தெரியாம போயிடும், இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு சம்சயங்கள்லாம் வரும். அப்படி இருக்கக்கூடியது போலவும், அல்லது வேதத்தை நல்லா முறைப்படி கற்காதவனுக்கு அதனுடைய பொருள் தெரியாது. இப்ப யாரு பகவான் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவான், எது நமக்கு மேல உயர்ந்ததோ அது அப்படின்வா. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் தேசிகன். ரொம்ப கொம்பை பிடிச்சு காமிக்கிறது அவர்தான் தேசிகன். அவர் சொல்லுவார், நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பரஹா. வேதம் சொல்றதே யார் பரம்பிரம்மான்னு கேட்ட உடனே வேதம் டக்குன்னு சொல்லிடுது, நாராயணன்தான் பரம்பிரம்மம் அப்படின்னு. அப்ப இத போல வேத வாக்கியங்கள்லாம் அந்தந்த இடத்துல மனசுல வந்து வந்து அப்படி வரக்கூடிய ஒரு சம்பிரதாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப இந்த இடத்துல ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தை நாம லிங்க் பண்ணி பார்க்கணும் இல்லையோ. ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தை இதோட தொடர்பு படுத்தி இந்த ஆழிமழைக்கண்ணா பாசுரம் எப்படி இந்த இதுக்கு ஒத்து வர்றது அப்படின்றத பாக்குறோம். அதாவது மேகங்கள் வந்து என்ன பண்ணணும்ன்றத ஆண்டாள் சொல்றான். அந்த மேகத்து தேவத்தை பார்த்து ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், அதாவது நீ ஏமாத்தாத ஒரு காரியம் பண்ணு. என்ன அப்படின்னா ஆழியுள் புக்கு, மேலாப்புல இருக்கிற ஜலம் இல்ல, நல்லா ஆழியில புக்கு நல்ல நடுவுல போய் அழகாக ரத்னங்களும் மாணிக்கங்களும் குழிக்கக்கூடிய கடல், கடலுக்கு பேரே என்னன்னா ரத்னாகரம்னு பேரு. ரத்னத்தை உள்ள வச்சுன்னு இருக்கு நிறைய கடல்ல, எத்தனை கிடைக்கிறது, கடலை வச்சு எத்தனை பேர் உயிர் வாழறான்றத நம்ம இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. அப்ப கடல்ல பொக்குஷங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றது வந்து நாம மாத்திரம் சொல்றது இல்ல, அதை பாக்குறவாலும் சொல்ற. பவழங்கள் கடல்ல இருந்தா கிடைக்கிறது, முத்து பவழ கடல்ல இருந்து கிடைக்கிறது. அப்ப முத்து பவழம் கிடைச்சதுன்னா ரத்தனம் கிடைக்காதான்னு, அது கிடைக்கிறது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய கடல் ஆழி உள் புக்கு நல்ல டீப்ல போய் முகந்து கொடு ஆர்த்து ஏறி, அதாவது அதை நன்றாக அழகாக குடித்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து எம்பெருமான் பிரளய காலத்துல அப்படியே கருணா சமுத்திரம் அம்பெருமான் கருணையே பொங்கின வடிவு அழகா அப்படியே மேகம் கருத்து நல்ல மழை அடிக்க போறதுல எப்படி இருக்கும், அத போல பகவான் வந்து கிருப்பையே வடிவெடுத்தவன் சுவாமி தேசிகன் தயாசதகத்தை சாய்க்கும் பொழுது சொல்ற இந்த கிருபையானவள் என்ன பண்றா அப்படின்னா பகவானுடைய மத்த குணங்களை எல்லாம் வந்து தூண்டி விடுறான், பெருமாள் அந்த குணங்களை எல்லாம் காண்பிக்காமலே இருப்பானோ. அப்ப அந்த குணங்களை எல்லாம் சொல்லி சுவாமி இந்த குணங்களை எல்லாம் நீர் காமிக்கணும் இந்த இந்த ஜீவன்களுக்கு அப்படின்னு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த அழகாக எம்பெருமான் கருத்த திருமேனியோட இருப்பானோ, அந்த போல ஒரு கருப்பு ஊழி முதல்வன் ஊழி ஊழினா பெரிய பிரளய காலத்துல இருக்கிற பகவானை போல மெய் கருத்து, மெய்னா அந்த உடம்பு அப்படியே கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி பெருமாள் கையில இருக்கக்கூடிய சக்கரத்தை போல நன்னா மின்னணுமா மின்னக்கூடிய சக்கரம். இப்ப என்ன சுவாமி மின்னாத சக்கரம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இருக்க, ஜெயத்ரதனை வந்து கொல்றதுக்காக பெருமாள் வந்து சக்கரத்தாழ்வார மறைச்சாரு, அந்த நேரத்துல சக்கரம் மின்னவே இல்லை, மின்னாத மறைச்சுது. மின்னுத்துனா சூரியனே போறோம், ஏன்னா கோட்டி சூரிய சமப்பிரபர் சக்கரத்தாழ்வார், இவரும் போய் மின்ன ஆரம்பிச்சாருன்னா ஒரு சூரியனே தாழாது, கோட்டி சூரியன் இருந்தா அப்புறம் என்ன ஆறுது. அதனால சக்கரத்தாழ்வார் அழகா அந்த நேரத்துல மின்னாத மறைச்சார். அப்ப அப்படி மின்னாத மின்னாத சக்கரம் எங்களுக்கு வேண்டாம், மின்னக்கூடிய சக்கரம் மாதிரி நன்னா வந்து மின்னல் பெய்து பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் அழிபோல் மின்னி வலம் புரி போல் நின்று அதிர்ந்து பெருமாளுடைய சங்கத்தை போல நன்னா முழங்கி தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் பெருமாள் கையிலேருந்து அம்பு புறப்பட்டுதுன்னா எப்படி புறப்படும், அர்ஜுனனை மாதிரி பெருமாள் கிடையாது சுவாமி. அர்ஜுனனை வில்லாளின்னு சொல்றதுல அடியனுக்கு ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை, ஆனா அதை விட ராமன் பெரிய வில்லாளி. எப்படிப்பட்ட வில்லாளின்னு தெரிஞ்சுட்டேன்னு நல்லா புரியும். அர்ஜுனன் என்ன பண்ணுவான்னா ரெண்டு பக்கமும் அம்புரா தோணி வச்சுட்டு நடுவுல காலால வில்ல அமுத்தி ரெண்டு பக்கத்தினாலையும் கை ரெண்டு கைனாலையும் விட்டுட்டே இருப்பான். பெருமாளுக்கு அப்படியெல்லாம் இல்லை, ஒரு கையில வச்சுட்டு அப்படி தொடுக்க ஆரம்பிச்சாருன்னா ஒன்னு பத்தாயி பத்து நூறாயி நூறு ஆயிரம் ஆகும். அதுதான் மந்திரத்தினோட பலன். அதாவது மந்திரத்தினோட பலன் எப்படின்னா அப்படியே வருஷிக்கும் அந்த மந்திரம். அவ்வளவு மந்திரங்களை வந்து விஸ்வாமித்திரர் உபதேசம் பண்ணார் இந்த குழந்தையா இருந்த பொழுதே பெருமாளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நடுவில் மிதிலைக்கு ஐஷன் போற வழியில. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆம்னாயானாம் பாருங்க, ஆம்னாயானாம் அயோகேன வித்யாம் பிரசித்தி லாமிக, பெருமாளுக்கு அந்த வேத கல்வி நன்னா நின்னதுனாலதான் பின்னாடி ராவணனோட யுத்தம் பண்ணணும். ராவணன் சாமானியப்பட்டவன் இல்லை, நல்ல வேத அத்தியனம் பண்ணவன், சாமவேத அத்தியாயி. இப்போ அப்படி இருக்கிறவன் கூட யுத்தம் பண்ணணும்னா வேதம் இப்போ இவருக்கு எப்படி இருந்திருக்கு, அந்த வேதத்தினோட பலம் தான் பகவான்கிட்ட. வேதமே பகவான் தான் அது நமக்கு தெரியறது, ராமனே சாட்சாத் பகவான் அவரே வேதம் தான். இருந்தாலும் முறைப்படி கல்வியை நன்றாக படித்தவர். இதை நாம சொல்லலை, ஹனுமார் சொல்றார். யஜுர்வேத வினீதஸ்ய, யஜுர்வேதத்தை நன்றாக படித்தவர் ராமன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த பாசுரமும் இதுவும் எப்படி ஒன்று போறதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது மாதா பிதர் சஹசிரேபியோ வச்சலதரம் சாஸ்திரம்னு வேதம் ஆயிரம் அம்மா அப்பாவுக்கு நிகரானது, அதுலேருந்து பல பழமொழிகள் வருது. அந்த பழமொழிகளை தான் நீங்க சரவருஷம் மாதிரி மழையா வச்சுக்கணும். அப்ப மீதி எல்லாத்தையும் அப்படியே அழகா உருவகப்படுத்தலாம் வாங்க. ஆழி ஆழிமழை கண்ணான்னு சொல்லி இந்த வேத புருஷனை கூப்பிட்டு இந்த வேதம் இது எப்படி வேதத்துல இருக்கக்கூடிய எல்லா அர்த்தங்களையும் எடுத்துட்டு வரணுமா, யாரு ஆச்சாரியர்களா இருக்கக்கூடிய மேகங்கள் அழகா இந்த வேதத்துல இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் நல்லா எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேதம் என்ற மழை இல்லைன்னா உலகத்துல எல்லாம் துர்பிக்ஷம் வந்துடும். உலகத்துல மழை இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் சுவாமி, மழை வந்தாலும் கஷ்டம் வரலைனாலும் கஷ்டம். அதனாலதான் ஆண்டாள் முன்பாசுரத்துல மும்மாறி பெய்யுதுன்னு ஸ்பட்டமா சாய்ச்சா, அது மழை பெய்யற காலத்துல சரியாக பெய்ய வேணும்னு. அதனாலதான் பர்ஜன்ய தேவதையை வேண்டது வேதமும். அப்ப இந்த இடத்துல எப்படி அப்படின்னா அந்த மாதிரி துர்பிக்ஷம் வரக்கூடாது. அப்ப இங்க என்ன துர்பிக்ஷம்? வேதம் இல்லைன்னா என்ன, வேத மழை இல்லைன்னா என்ன துர்பிக்ஷம் வரும்னா, தவறான வாதங்கள்னாலும் சூழப்பட்டுட்டே இருப்பா மக்கள். மக்கள் இன்னும் இருட்டு சூழ்ந்துட்டே இருக்கும். அஞ்ஞானம்ன்ற இருட்டு சூழ துர்பிக்ஷம் அதிகமா வந்து எல்லாரும் நரகம்ன்ற வாயில நோக்கி போயிட்டே இருப்பா. அப்ப நரகம்ன்ற வாயில நோக்கி போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்திர வந்துவன் பராங்கதி கண்டுகொண்டான் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டே இருக்கணும், பகவான் கிட்ட சரணாகத்திய பண்ணணும். அப்ப இதெல்லாம் சொல்றது எது? எல்லாமே வேதம் தான் சொல்றது. பகவானுடைய நாமங்களை சொல்லி பகவான் கிட்ட நாம எல்லாரும் சரணாகதி பண்ணணும்ன்ற சரணாகத்தின்ற உயர்ந்த சாஸ்திரம் விபீஷணன் பண்ணி காமிச்சார் சரணாகதி. இதற்கு முன்னாடி அதாவது மொத்த ராமாயணமே சரணாகதி தான். இப்ப அப்படிப்பட்ட அந்த சரணாகதியினுடைய சாஸ்திரத்தை எல்லாருக்கும் சொல்லணும். இல்லைன்னா மழை இல்லாம எப்படி உலகங்கள் எல்லாம் இருட்டடையுமோ அந்த மாதிரி இருட்டடையும். அதனால மழை வர வேணும்னு பிரார்த்திக்கிறா ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி அதுலேருந்து எடுத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, கருத்த மேகந்தான் வந்து தீர்த்தத்தை வருஷிக்குமே தவிர, அதாவது ஆச்சாரியர்கள் எப்படின்னா அனுஷ்டானத்தோட கூடினமாளம். அதனால ஆச்சாரியர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா, அந்த அனுஷ்டானத்தோட இருக்கிற ஆச்சாரியால நன்னா பார்த்தா தெரியும். அதே நேரத்துல அவர்கள் அவர் கிட்ட வர முடியாத அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். நம்ம எளிமையா இறங்கி எல்லா விஷயங்களையும் கேட்டு அறிந்து கொள்ற அளவு அவர் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய கிருபையா நிஸ்பிருகோபதயத்துன்னு சொல்றது. கிருபை கிருபைன்றதையே தங்களுக்கு முழு முதலாக கொண்டு ஆச்சாரியர்கள் உபதேசத்தை பண்றான். அப்படி உருவம் போல் நீ கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. ஆழி போல் மின்றதுன்னா என்ன சுவாமி? வேதம் எப்படி மின்றது அப்படின்னா, வேதத்துல இருக்கிற விஷயங்களை சொல்ல சொல்ல மக்கள் மனசுல எம்பெருமான் மின்ன ஆரம்பிக்கிறான். அவனுடைய அந்த சாஸ்திரத்தின் மூலமாக பகவான நம்ம, ஏன்னா வேதோக்கிலோ தர்ம மூலம், வேதத்தை விட்டா நமக்கு தர்மம் சொல்றதுக்கு மனுஷா இல்லை. தர்மம்னா என்ன அப்படின்னா, வேதம் எதை சொல்லித்தோ அது தர்மம் அப்படின்னு. இதெல்லாம் நாம சொல்லல, ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே இதுக்கான வாக்கியங்கள். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஹனுமார் யோசிக்கிற நேரம் கூட பாருங்கோ, அதை ஆண்டாள் பாசுரத்துல எப்படி பொருத்த முடியறதுன்னு. அதாவது ஹனுமார் சொல்ற, என் புத்தி இப்படி மனசு சஞ்சலப்படுறதே அந்த சஞ்சலம், இவ சீதையா இல்லையா, சீதாதேவியை பார்த்துட்டோமா இல்லையா இப்படின்னு சஞ்சலப்படுறாரு ஹனுமார். ஏன்னா ஒரு தரம் ஏமாந்துட்டார் அங்க மண்டோதரிய பார்த்து. அந்த மாதிரி இப்ப வரக்கூடாதுன்றதுனால என்ன பண்றார், இந்த தரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் நன்னா. அதனால அவருக்கு அவருக்கு அவருடைய புத்தி எப்படி இருந்தது அப்படின்னா, வேதத்தை படித்து மறந்துட்டா எப்படி குழம்புவானோ, படிக்காத விட்டுட்டா எப்படி குழம்புவானோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார் ஹனுமாரனுடைய நிலைய. அப்ப அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி யோசிச்சார், ஆழி போல் மின்னி, அந்த வேத கல்வி இல்லைன்னா துர்பிக்ஷம் வந்துடும் பார்த்தீங்களா, இப்ப வந்துருத்து டக்குன்னு. அந்த துர்பிக்ஷம் வராம இருக்கணும், வந்து அப்படி அந்த துர்பிக்ஷம் வராம இருக்கணும்னா அழகா ஆழி போல் கருத்த மேகம் போல வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் உடைய ஆச்சாரியர்கள் நன்றாக வாத வருஷம் பண்ணுவா. அதாவது இதுதான் சரி, இவைகளெல்லாம் தவறான வாதங்கள்னு அழகா நமக்கு எடுத்து சொல்லுவா. அப்படி எடுத்து சொன்னான்னா அதுதான் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. எது அதிருதல் அப்படின்னா, இப்படி அவர்கள் நிஷ்கரிஷமா அதாவது உறுதிப்பாடோட அவர்கள் எதை சொல்றாளோ அந்த அர்த்தங்களை தான் நாம மனசுல ஏத்துப்போம். அந்த நல்ல ஆச்சாரிய பரம்பரையில இப்ப நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பெருமாள் தொடங்கி நம்ம ஆச்சாரியர் பரம்பரை வரைக்கும் நம்ம ஆச்சாரிய பரம்பரை சொல்லலாம். அதாவது குரு பரம்பரைன்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, குரு பரம்பரை எப்படி சொல்றோம், நீங்க அப்படியே சொல்லிகிட்டே போனேன்னா உங்க ஆச்சாரியன்ட்டு அது பெருமாள் வரைக்கும் போகும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு குரு பரம்பரையை படைத்தவா நாம். என்ன தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல், அப்படி அழகாக அவரவர்களுக்கு எளிய முறையில் அழகா உபன்யாசங்களையும் காலக்ஷேபங்களையும் அவரவர்கள் புத்திக்கு ஏத்தா மாதிரி சொல்லி அவரை பகவான் பக்கம் இழுத்து அந்த பகவான்கிட்ட அவரை சமர்ப்பிக்கிறது. ஆச்சாரியனுடைய காரியம் சொல்லி வச்சா போருமா அப்படின்னா, இல்ல சொல்லி வைத்து பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிக்கணும், சமாசிரயணம் பண்ணிக்கணும், நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து பண்ணணும். பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை நித்தியம் பகவானை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும் கேட்கணும், பல சத்சங்கங்களோட நீ கூடணும் இப்படின்னு எல்லா விஷயத்திலையும் ஆச்சாரியால் சொல்லித்தரா. அப்படி இருக்கக்கூடிய புத்தி தான் வந்து தடங்கலற்ற புத்தியா இருக்கும், நிலை தடுமாறாத புத்தியா இருக்கும். இப்ப ஹனுமாருக்கு இருக்கிற புத்தி ஆம்நாயம்ன்ற வேதம் இல்லாம போனா எப்படி புத்தி தடுமாறுமோ அந்த மாதிரி தடுமாறித்து, அந்த மாதிரி தடுமாறாம இருக்கணும்னு ஆழிமழைக்கண்ணால இப்படி வர வேணும்னு பிரார்த்திக்கிறா. அந்த பாசுரத்தை இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த பாசுரத்துல மாயனை மன்ன வடமதுரையில இதை விட ஒரு ஆச்சரியமான ரொம்பவும் கனமா, கனமான நல்ல ஆழமா பொருள் செறிவோட இருக்கக்கூடிய இன்னொரு சுந்தரகாண்ட பழமொழியை நாம சேவிக்க போறோம். எல்லா சுந்தரகாண்ட பழமொழியும் நீங்கள்லாம் எழுதி வச்சுக்கணும், அதுக்காக தான் இந்த உபன்யாசம் பண்றது. இதை தனியா எழுதி வச்சுட்டேன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு சிரமம் வரும்பொழுது இந்த பழமொழியிலேருந்து ஒன்று நம்ம மனசில் ஞாபகம் வரும். நான் எல்லாருக்கும் அடியன் வந்து ஒரே ஒரு விஞ்ஞாபனம் தான் பண்ணுறேன், எத்தனையோ பழமொழிகளை நாம் நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், அதற்கு பதிலாக சுந்தரகாண்டத்தினுடைய பழமொழிகளை எல்லாம் நீங்கள் ஸ்டேட்டஸில் வைங்கோ. அடியன் உபன்யாசத்தை வச்சாலும் சந்தோஷம்தான், உபன்யாசம் இல்லைனாலும் இந்த பழமொழிகளையாவது எடுத்து இதனுடைய அர்த்தத்தோடு நீங்கள்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.